Bueno, un poco, otro. Y otro me va a tener. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ألا تشركوا بالله شيئا وبالوالدين إحسانا وقال النبي صلى الله عليه وسلم رلا الرب في رلا الوالد وسخط الرب في سخط الوالد او كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் முகமனான காணிக்கையை சமர்ப்பணம் செய்து இறை கட்டளைகள் 10 என்ற தலைப்புக்குள் வர ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்திலே 10 கட்டளைகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு சொல்லுவான். உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா என்கிறவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவின் மூலமாக இஸ்லாத்தை தழுவினார்கள். இந்த வசனத்திற்கு பிறகுதான் சொல்லுவார்கள், நான் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றேன், இந்த வசனத்திற்கு பிறகு இஸ்லாத்தின் மீது ஈமானின் மீது அதிக பிடிப்பு எனக்கு ஏற்பட்டது என்கிறார்கள். இந்த வசனத்தை கேட்டு ஈமான் கொண்டவர்கள் பல பேர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த 10 கட்டளைகள் என்ன சொல்கிறான்? முதலாவதாக அல்லாஹ் சொல்லுவான், அல்லா துஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வோடு எதையும் நீங்கள் இணை வைத்து விட வேண்டாம் என்கிறான் அல்லாஹ். அவன் சொல்வது நியாயம் தானே? அவனுக்கு நிகராக வேறு யாரையும் கொண்டு வந்து நிறுத்த வேண்டாம் என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். காரணம், வானத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், தூணின்றி படைத்தேன் பார்க்கவில்லையா? சின்ன சின்ன கட்டிடங்களுக்கு கூட தூண் இல்லாமல் பில்லர் இல்லாமல் நிறுத்த முடியாது. அல்லாஹ் தன் ஆற்றலை வெளிப்படுத்தி பேசுவான், நான் வானத்தையே உங்களுக்கு மேலே கூரையாக ஏற்படுத்தி இருக்கிறேன், வானத்தை, ஆனால் அதற்கு எந்த தூணும் இல்லாமலே நான் அமைத்திருக்கிறேனே. உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளையும் நீங்கள் பயன்படுத்தி என்னை போன்ற ஒரு ஏற்பாட்டை உங்களால் செய்து காட்ட முடியுமா? ஒரு ஊருக்கே ஊரை மறைக்கிற ஒரு டென்ட், கோயம்புத்தூரை மறைக்கிற ஒரு டென்ட் எந்த விதமான பில்லர் தூண் இல்லாமல் போட முடியுமா? அல்லாஹ் தன் அட்டாட்சியை காட்டுகிறார். நிறைய பேசுவான், சூரியன் நான் கொடுத்தது, சூரிய ஒளி படவில்லை என்று சொன்னால், சூரிய ஒளி படவில்லை என்று சொன்னால் நோய் வந்துவிடும் என்று இன்றைய மருத்துவ உலகம் சொல்லுகிறது. ஒளியே படாத ஒரு இடத்துல கொண்டு போய் ஒருத்தர் அடைச்சு வச்சுட்டாருன்னா சீக்கு பிடிச்சே செத்து போயிடுவான். இந்த சூரியனை என்றைக்காவது ஒரு நாள் நிறுத்தி இருக்கிறேன்னா, இத்தனை வருஷமா இயங்கிட்டு இருக்கு, அதனால ஜெனரேட்டர் ரிப்பேர் ஆ போயிருச்சுன்னு வேற ஜெனரேட்டர் போடுறமா இல்லையா, அதனால இந்த சூரியன் ரிப்பேர் ஆயிருச்சு, வேறொரு சூரியனை மாற்ற வேண்டும் என்று ரபுல் ஆலமீன் என்றைக்காவது சூரியனுக்கு லீவு கொடுத்திருக்கிறானா? சந்திரனுக்கு லீவு கொடுத்திருக்கிறானா? என்னுடைய ஆற்றலை நீங்கள் பார்க்கவில்லையா? மரஜல் பஹ்ரைன் தக்கியார், அல்லாஹ் பேசுவான் ஒரு கடல் அதற்குள்ளே ஒரு திரை, இந்த பக்கம் உப்பு தண்ணி இது நல்ல தண்ணி. இந்த திரையை அமைத்து இவ்வளவு விசாலமான கடல்களை கொடுத்தனர். இவ்வளவும் செய்திருக்கிற எனக்கு நீங்கள் படைத்ததை இணையாக்கினால் என்னால் ஏற்க முடியுமா? இது இமேஜ் ப்ராப்ளம். நீ ஒன்ன பிடிச்சி ஒரு கட்டையோ ஒரு மட்டையோ ஒரு கல்லையோ படைத்து எனக்கு நிகழ் என்று சொன்னாள், என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அல்லாஹ் துஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ, ஒரு காலமும் இறைவனுக்கு இணை வைக்க கூடாது. 124,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதன் நோக்கமும் இதுதான், இணையிலிருந்து சமூகத்தை காக்க வேண்டும். வேறு எந்த நோக்கமும் இல்லை. முதல் கடமை அந்த சமூகத்தை இணை வைப்பதிலிருந்து, சிலை வணக்கத்திலிருந்து அந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 124,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். அண்ணல் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்ததற்கு பிறகு பெருமானாரும் செய்த முதல் வேலை இதுதானே. அல்லாஹு அக்பர். அதனால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்களுக்கு கொடுத்த துன்பங்கள் ஏராளம். இதிலே ஒரு இளைஞரின் வரலாறை நாம் கண்டிப்பாக மறக்காமல் பார்க்க வேண்டும். அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 50 வயது வரை பெருமானாருக்கு துணையாக தூணாக நின்றவர்கள் 2 பேர்கள், ஒன்று அபூ தாலிப், இன்னொன்று அன்னை கதீஜா. 2 தூண்களும் இருந்த காரணத்தினால் குறைசிகள் இணை வைப்பவர்கள் பெருமானாரை போய் நெருங்க முடியவில்லை. பெருமானாரின் 51வது வயதிலே 2 தூண்களுமே இறந்து போகிறார்கள். அபூ தாலிபின் மரணம் 3 நாட்களை அடுத்து அன்னை கதீஜாவின் மரணம். 2 தூண்களும் பெருமானாருக்கு அரணாக இருந்த அண்ணனையும் மண்ணல் தோழர்களையும் காத்த 2 தூண்களும் மடிந்து போனார்கள். இப்பொழுது இந்த இணை வைப்பவர்கள் இந்த முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் குறைசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த முகம்மதையும் மார்க்கத்தையும் அழித்துவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இந்த நேரத்திலேதான் பெருமானார் இந்த இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு இந்த இணை வைப்பவர்களிடத்திலிருந்து சமூகத்தை காக்க வேண்டுமே, எங்கு செல்வது என்று யோசிக்கிறார்கள், எங்கு போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா செல்லலாம் என்று முடிவு செய்கிறார்கள். பெருமானார் மதீனா செல்வதற்கு முன்னாள், அண்ணல் மதீனா செல்வதற்கு முன்னாள், முஸ்அப் இப்னு உமையர் என்ற ஒரு 25 வயது பூர்த்தியாகாத ஒரு இளைஞனை மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அஸ்அத் இப்னு ஸுராரா மூலமாக அனுப்பி வைக்கிறார்கள். இந்த இளைஞன் 25 வயது கூட பூர்த்தியாகாத இளைஞன். அந்த இளைஞனின் ஆற்றல் என்ன தெரியுமா? சில பேரு பார்த்த உன்னையுமே பழகிடுவான். சில பேரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் பார்த்திருப்பாரு, பார்த்த உன்ன ஒரு சலாம் சொல்லுவாரு, பேசுவாரு, பழகுவாரு, போன் பண்ணுவாரு, லெட்டர் போடுவாரு, பெரிய பழக்கம் ஆயிடும். தனக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கேங்கையே வச்சிருப்பார். இதே மாதிரி முஸ்அப் இப்னு உமைரினுடைய பேச்சுக்கு அடிமையாகாத அரபுகள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு தான் செல்வதற்கு முன்னால் முஸ்அப் இப்னு உமைர் என்ற இளைஞனை அனுப்பினார்கள். ஒரு சில மாதங்கள் தான் பெருமானார் மதீனாவிற்கு செல்லுகிற பொழுது அந்த ஒரே ஒரு இளைஞன் எல்லா வீடுகளுக்குள்ளும் இஸ்லாத்தை நுழைத்திருந்தார், ஷிர்கை அகற்றியிருந்தார். ஒரே ஒரு இளைஞன். அந்த முஸ்அப் இப்னு உமைரின் வரலாறுகள் தமிழில் இடம்பெற்றிருக்கிறது. இஸ்லாமிய தோழர்கள் அத்தனை பேர்களும், அதுவும் குறிப்பாக துடிப்புள்ள இளைஞர்கள், வாழ்க்கையை வென்றெடுக்க வேண்டும், சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்று நினைக்கிற இளைஞர்கள் முஸ்அப் இப்னு உமைர் இவரின் வரலாறை படித்தாக வேண்டும். ஒரே ஒரு இளைஞன், ரொம்ப ஆற்றல் நிறைந்த இளைஞன். நேர போவார் மதீனாவிற்குள்ள போய் அவுஸ் ஹஸ்ரத் என்ற 2 கூட்டத்தார்கள், மதீனாவில் இருக்கிற 2 கூட்டத்தார்கள், அவுஸ் தலைவர் ஹஸ்ரஜ் தலைவர் 2 பேர்த்தையுமே போய் பார்த்து பேசுவார். யார் அவுஸ் கூட்டத்தினுடைய தலைவர்? சாத் இப்னு முஆத். பார்க்கிறார், நேரா போன உடனே அவருக்கு கரெக்டா அருவாளை வச்சுட்டு தான் நிக்கிறார் இவர் போகும்போது. ஏனென்றால் பேரித்த மரத்தை அதனுடைய பழத்தை வெட்டுவதற்காக தோட்டத்திலே அருவாளோடு நிற்கிறார். இவர் ஏகத்துவத்தை எடுத்துக் கொண்டு போய் அவரிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் இணை வைக்க கூடாது, நீங்கள் கல்லை வணங்கக்கூடாது, முள்ளை வணங்கக்கூடாது, ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்ல கையிலே இருக்கிற அருவாள் உடனே அந்த மாத் அழகாக சொன்னார்கள், சாத் இப்னு முஆத் அவர்கள், இந்த அருவாள் தான் இனிமேல் நீ பேசினால் உன்னோடு பேசும் என்றார்கள். இனி நீ பேசினால் உன்னோடு நான் பேச மாட்டேன், என் கையில் இருக்கிற அருவாள் தான் பேசும். ஒண்ணுமே அல்டிக்கலையே முஸ்ஹப் இப்னு உமர். யூதர்கள் உங்களிடத்திலே சொல்லி இருப்பார்களே, ஒரு நபி தோன்றப் போகிறார், அந்த நபி எங்களோடு சேர்ந்து கொள்வார், அந்த நபியை சேர்த்துக் கொண்டு உங்களை அவுசே ஹசரஜே உங்களை வெல்லுவோம் என்று யூதர்கள் சொல்லி இருப்பார்களே. ஆம் சொன்னார்கள். அந்த நபி இப்ப என் பாக்கெட்ல தான் இருக்கிறார் முஸ்ஹப் இப்னு உமர். அந்த நபி இப்பொழுது என்னிடத்திலே தான் இருக்கிறார், அருவா தானா கீழே இறங்கிருச்சு, அந்த நபி உங்களிடத்தில் இருக்கிறாரா? ஆம், நாம் எல்லாம் அவுஸ் ஹஜ்ரஜே நாம் இணைந்து அந்த நபியோடு சேர்ந்து யூதர்களை வெல்லலாம் என்று ஆலோசனை கொடுக்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹ் ஒரு மணி நேரம் கூட ஆகவில்லை முஸ்ஹப் இப்னு உமைரின் வலைக்குள்ளே விழுந்தார். அவர் ஈமான் கொண்டு அந்த கௌமுகளிடத்திலே போய் சொன்னார், சொன்னார், இப்படி நான் ஈமான் கொண்டு விட்டேன், நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்ல சபையில் இருந்த பனு ஹாரிசா எல்லோரும் ஏற்கிறார்கள். பனு ஹாரிசாக்கள் மட்டும் துமிர்கிறார்கள். இந்த நேரத்திலே பனு ஹாரிசா துமிர்கிற பொழுது முஸ்ஹப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா சரியாக பார்த்து சொன்னார், நீங்கள் தானே பனு ஹாரிசா என்றார். ஹாரிசாவின் குடும்பத்தார்கள் நீங்கள் தானே, பேர் எப்படி உங்களுக்கு தெரியும், பனு ஹாரிசா என்று எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? பெருமானார் என்னை அனுப்புகிற பொழுதே சொல்லி அனுப்பினார்கள், உனக்கு எதிர்ப்பாக அநேகமாக பனு ஹாரிசாக்கள் தான் இருப்பார்கள், அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல் என்று முஸ்ஹப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என் நபி உங்களை குறித்து பேசினார்கள், பனு ஹாரிசாவுக்கு சொர்க்கம் உண்டு என்று பேசினார்கள் என்று சொல்ல துளித்து எழுந்த பனு ஹாரிசாக்கள் அடங்கி போனார்கள். அந்த நபி எங்களை குறித்து எங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று குறித்து சொல்லி இருக்கிறாரா? அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். பெருமானார் மதீனாவிற்குள் நுழைவதற்கு முன்பதாகவே ஏகத்துவத்தை மதீனாவிற்குள்ளே நுழைய வைத்து பெருமானார் செல்லுகிற பொழுது மதீனாவே ரசூலை வரவேற்று நின்றதே என்ன காரணம்? ஒரு இளைஞன். அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லி திருத்திய ஒரு இளைஞன். அதே கட்டளை இன்னைக்கும் இருக்கு. நாம சமூகத்திற்கு இணை வைக்கிற பழக்கத்திலிருந்து முஸ்லிக்கின்களையும் காஃபிர்களையும் மீட்டெடுத்து ஒருத்தர் ஒரு நபரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சஹாபாக்கள், அந்த தாபிஈன்கள், அந்த தபஅத் தாபிஈன்கள் பட்ட கஷ்டங்களில் ஒன்றை நாம் பட்டிருக்கிறோமா என்று பார்க்கிறோம். நீங்கள் வரலாற்றிலே ஒரு நிகழ்வை நினைத்து பார்க்க வேண்டும். உம் ஹதீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மே ஹதீம், கணவன் இஸ்லாத்தை தழுவவில்லை, ஆனால் இவர்கள் ஏகத்துவத்தை ஏற்று இணை வைப்பதிலிருந்து நீங்கி வாழுகிறார்கள். உம்முஹத்தீம் பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் ஏகத்துவத்தை கொண்டு செல்கிறார்கள். உம்முஹத்தீம் ஒரு நாள் கணவர் வீட்டுக்குள்ளே நுழைந்து பார்த்தால் இந்த அம்மா தொழுது கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த கணவனுக்கு கடும் கோபம், முடியை பிடித்து முன்னால் இருக்கிற சுவற்றின் மீது அடித்துக் கொண்டே இருக்கிறார். ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. ரத்தம் கண்களிலிருந்து நெற்றியிலிருந்து வழிகிற பொழுது அந்த பெண்மணி அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத் அஹத் அஹத் அஹத் என்றே சொன்னாலே தவிர ஈமானை விடவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெண்மணிகளுக்கு அல்லாஹு அக்பர், காதலுக்காக ஈமானை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் ஒருவன் ரசூலை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஏகத்துவத்தை தூக்கி எறிகிற அவளச் சூழல் சர்வசாதாரணமாக போட்டை வைத்துக் கொண்டு இன்றைக்கு சமூகத்தில் நடமாடுகிற அவளம் அல்லாஹ்வை குறித்தும் ரசூலை குறித்தும் இன்னும் போய் சேரவே இல்லை. ஈமானினுடைய துடிப்பு, ஈமானினுடைய துடிப்பு இன்னும் இரத்தத்தோடு கிளக்கவில்லை. அந்த முஸ்ஹப் இப்னு உமைருக்கு இருந்த தைரியம், துணிச்சல் இன்றைக்கு நமக்கு இல்லையே. இதைத்தான் அல்லாஹ் ஒற்றை வரியிலே பேசுவான், அல்லாஹ் துஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள். வபில் வாலிதைனி அஹ்ஸானா, பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருங்கள். இணை வைப்பை சொன்ன அல்லாஹ் இரண்டாம் கட்டளையாக சொல்லுவான், பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருங்கள். இதுவாக செஞ்சமா, பெற்றோர்களுக்கு எந்த விதத்திலே நாம் உபகாரியாக இருக்கிறோம் யோசிக்க வேண்டும். இயாஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா தாயார் வஃபாத் ஆயிடுறாங்க, அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சமூகத்தின் தலைவர் இப்படி அழுவதா இயாஸ் இப்னு முஆவியா என்று கேட்கதற்கு அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கான வழித்தடம் மூடப்பட்டு விட்டதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். சொர்க்கத்திற்கான வழித்தடம், என் தாயாருக்கு முன்னால் நான் இருந்து எனக்கு என் தாயார் துஆ செய்வார்கள், நான் ஆமீன் சொல்லுவேன். இப்பொழுது அந்த சொர்க்கத்திற்கான வழித்தடம் மூடப்பட்டு விட்டதே, அதை நினைத்து அழுகிறேன் என்றார்கள். என்னைக்காவது நாம அத்தா அம்மா வச்சுக்கிட்டு மாப்பா உமா எனக்காக துஆ செய்யுங்கள், ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் துஆ செய்ய சொல்லுவாரு, ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்த்தையும். ஆனா துஆக்கள் கபூலாகிற இடமாக இருக்கிற வீட்டுக்குள் இருக்கிற பெற்றோரை முன்வைத்துக் கொண்டு ரபுல் ஆலமீன் இவர்களின் பொருட்டால் எனக்கு கொடு, அவர்கள் துஆ செய்து யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு கேட்கிறதெல்லாம் கொடு ரபுல் ஆலமீன் என்று கேட்டதும் தான் அன்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அஷ்அரியீன் சஹாபாக்கள் அஷ்அரியீன் ரொம்ப அறிவாளிகள், முதல் முதல்ல இஸ்லாத்தை ஏற்க வருகிறார்கள். அஷ்அரியீன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவா வந்தாங்க, எல்லாம் இஸ்லாத்தை தழுவுன உடனே பெருமானார் ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறார்கள். அவங்க வந்தவங்க நிறைய பேர், ஆனால் பெருமானார் ஏற்படுத்திய விருந்தோ குறைவானது. விளக்கு அணைச்சு சாப்பிட வச்சிடலாம், அதனால யார் எவ்வளவு சாப்பிட்டாங்கன்னு தெரியாதுன்னு விளக்கு அணைத்து சாப்பாடு வைக்கப்படுகிறது. எல்லாம் குழுவா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, கணவன் மனைவிகளாக உற்றார் உறவுகளாக உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு உட்காந்துட்டாங்க, விளக்கு அணைக்கப்பட்டு விட்டது. கடைசியில சாப்பிட்டு முடிகிற நேரம் பார்த்து விளக்கு மீண்டும் பொருத்த ஒருத்தர் கூட ஒரு வாய் வைக்கவில்லை. காரணம், ஒவ்வொருவரும் நினைத்தார்கள் நாம் மற்றவருக்கு கொடுக்கலாம், சாப்பாடு கம்மியா இருக்குது, நம்ம சாப்பிட வேணா, நம் தோழர் சாப்பிடட்டும், நம்ம சாப்பிட வேணா, அவங்க சாப்பிடட்டும். ஒருவர் கூட கை வைக்கவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்அரியீன்களுக்காக நிறைய துஆ செய்தார்கள். எல்லோரும் ஈமான் கொண்டதற்கு பிறகு பெருமானார் கேட்டார்கள், வஹ்ரா எப்படி இருக்கிறார் என்றார்கள். அவர் வரவே இல்லை. வஹ்ரா எப்படி இருக்கிறார் நாயகமே, உங்களுக்கு வஹ்ராவை பற்றி தெரியுமா என்று கேட்க, மலக்குகளிடத்தில் அவர் ரொம்ப பிரபல்யமானவர் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனால் நாயகமே மலக்குகளிடத்தில் அவர் பிரபல்யமானவர்? பெருமானார் சொன்னார்கள், தாய்க்கு பணி செய்ததால் என்றார்கள். அவங்க அம்மாவுக்கு ஹிதுமத்து செய்து செய்து செய்து மலக்குகள் ஆச்சரியப்படுவார்களாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெற்றோர்களுக்கு இப்படி செய்திருக்கிறோமா? சில பேர்கள் வந்து கேட்பதுண்டு, பொம்பளை பிள்ளைகளோடயே எங்க அம்மா சேர்ந்துக்கிறது, எங்க அம்மாவுக்கு நான் ஹிதுமத் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இதை நான் கேட்கவில்லை, இன்னைக்கு இருக்கிற கேள்வியை பெருமானார் இடத்திலே கேட்டார்கள். நாயகமே, இல்லமா இல்லமா, என் பெற்றோர்கள் அநீதி அளித்தாலும் அவர்களுக்கு நான் ஹிதுமத்து செய்ய வேண்டுமா, யஹ்சான் உபகாரம் செய்ய வேண்டுமா? பெருமானார் இல்லமா, அநீதி அளித்தாலும். மீண்டும் சுத்தி வந்து ரசூலுல்லாஹ் இல்லமா, என் பெற்றோர்கள் எனக்கு அநீதி அளித்தாலும் நான் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டுமா? பெருமானார் தயக்கம் இல்லாமல் சொன்னார்கள், இல்லமா, அநீதி அளித்தாலும் உபகாரம் செய்ய வேண்டும். திரும்ப வந்து கேட்கிறார், பாதிக்கப்பட்டவர் இல்லையா, இல்லமா, மீண்டும் அநீதி அளித்தாலும் நான் உபகாரம் செய்ய வேண்டுமா? பெருமானார் சொன்னார்கள், நீ நூறு முறை சுற்றி வந்து இல்லமா இல்லமா இல்லமா என்று கேட்டாலும், அநீதி அளித்தாலும் அநீதி அளித்தாலும் என்றுதான் இந்த முஹம்மது சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களின் நிலை குறித்து யோசிக்க வேண்டும். உபகாரம் எந்த அளவிற்கு செய்கிறோம்? பிலாலுல் ஹவாஸ், அல்லாஹு அக்பர், பிலாலுல் ஹவாஸ் யார்? அந்த பிலால் ஹிரு அணை இஸ்லாத்திற்கும் அவருக்கும் நெருக்கம் அதிகம், பெரிய சூஃபி. இந்த பிலாலுல் ஹவாஸ் ஹிரு அணை இஸ்லாத்தை கேட்டாங்களா, இந்த காலத்திலேயே சிறந்த மனிதர்கள் யாருன்னு கேட்டாங்களா? ஹிரு அணை இஸ்லாம் சொன்னாங்களா, இமாம் ஷாபி இருக்கிறார்கள், அஹமது பின் ஹம்பல் இருக்கிறார்கள், பிஷ்ரு பின் ஹாரிஸ் இருக்கிறார்கள், இந்த மூணு பேர் சிறந்தவங்க. எதனால் என்று கேட்க, பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய்ததால் இவர்கள் இந்த சமூகத்தில் சிறந்தவர்கள் என்றார்கள். இவங்க படித்த கல்வி, இமாம் ஷாபி படித்த கல்வி, இமாம் அஹமது பின் ஹம்பல் படித்த கல்வி, பிஷ்ரு பின் ஹாரிஸ் படித்த கல்வி, இந்த கல்வியால் சிறந்தவர்கள் என்று சொல்லவில்லை. சமூகத்தில் சிறந்தவர்கள் எதனால்? பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய்ததால். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? இமாம் ஷாபி, இமாம் ஷாபி என்று இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி பற்றி பேசுகிறோமே, ஒன்றுமே இல்லாத ஷாபி, பத்து வயதிலே மக்காவில் இருந்து மதீனாவிற்கு அனுப்பப்படுகிற ஷாபி, ஏழை ஷாபி, ஏழை மாணவன், கல்லூரி படிப்பு மாலிக் ரஹ்மத்துல்லாவிடத்தில் மதீனாவில் படிப்பு சென்று மாலிக் ரஹ்மத்துல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, அதை படிப்பாங்க, அவ்வளவுதான். திடீர்னு பார்த்தாக்க இமாம் ஷாபி பாடத்துக்கு வரல, என்ன காரணம் சொல்லி உஸ்தாது கேட்டுவிட்டா, முத நாள் தான் பாடம் நடத்திருக்காங்க. பெருமானார் கடன் உள்ளவர்களின் ஜனாதா துளை வைத்ததில்லை என்று, கடன் யார் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க ஜனாதாவை பெருமானார் துளை வைக்க மாட்டார்கள் என்று இந்த ஹதீஸ படிச்ச உடனே இமாம் ஷாஃபிக்கு ஒரே ஒரு திருகம் கடன் இருந்தது. ஒரே ஒரு திருகம், நம்ம மூத்தா போயிட்டா நம்ம ஜனாதா கேள்விக்குறியான ஜனாதாவாகிவிடுமே என்று தன்னுடைய சட்டையை கழட்டி வித்துட்டாங்க. இருக்க ஒரு சட்டை, சட்டை போட வழி இல்லாததால் பாடத்திற்கு வர முடியவில்லை. இதை தெரிந்து கொண்ட இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அந்த ஏழை மாணவன் சாவியை கட்டி அணைத்து, தம்பி இதுவே உனக்கு நான் தகப்பனாக இருந்து ஆசானாக இருந்து உனக்கு கல்வியை தருகிறேன் என்று கல்வியை கொடுத்து எல்லா கல்வியையும் முடித்துவிட்டு இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லா மக்காவுக்கு தாயை பார்க்க செல்லுகிற பொழுது 20,000 திருகத்தோடு புறப்படுகிறார். உஸ்தாத் 20,000 திருகம் கொடுத்து விடுறாங்க. 20,000 திருகம் கையில எடுத்துக்கொண்டு இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லா போறாங்க. மதீனாவினுடைய எல்லையில தாய் மகனை வரவேற்க இருக்கிறார்கள். மகனை பார்த்த உடனே, கல்வியை முடித்து வந்த மகனை பார்த்தவுடன் ஆனந்த பெருவெள்ளத்திலே அந்த தாய் சந்தோஷப்பட்டு கட்டி தழுவ இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லா சந்தோஷத்திலே, அம்மா எங்க உஸ்தாது எனக்கு 20,000 திருகம் கொடுத்து விட்டுருக்கிறாங்க அம்மா என்று சொல்ல, அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, தம்பி மகனே உன்னை ஏழை சாப்பியாகத்தான் அனுப்பினேன், வீட்டுக்கு வரும்பொழுதும் என் மகன் ஏழை சாப்பியாகவே வா மகனே. இந்த 20,000 தர்மம் செய்து விட்டுவா. நாம அப்படி லட்சத்தோடு வீட்டுக்கு போகும்போது எந்த அம்மாவாவது இப்படி சொல்லுமா, அப்படி சந்தோஷத்தில் கட்டி தழுவிடும், என் மகன் மாஷா அல்லா லட்சாதிபதியா, அல்லது மகனிடத்தில் இப்படி சொன்னா தர்மம் செஞ்சிரு மகனே நீ கொண்டு வந்ததெல்லாம், எந்த மகனாவது கேட்பானா. ஆனால் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லா வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது 20,000 தர்மம் செய்துவிட்டு தாய்க்கு மகனாக நுழைந்தார்கள். அதனாலதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புகழ்ந்து பேசினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பெற்றோர்களுக்கான உபகாரம் இன்றைக்கு குறைஞ்சு போயிருக்கிறது. சிறிய சித்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா, அல்லாஹு அக்பர். தாயார் கடுமையான தாகம், பாலைவனத்தில் வாழ்றவங்க கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டாங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வர்றவங்க இல்லாட்டி தாய் தூங்கிருச்சு. நாம இருந்தா தட்டி எழுப்பி அம்மா தண்ணியை குடிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவோம். ஆனால் இது மார்க்கத்திற்கு முரணானது. தூங்குகிற தாயை எழுப்பக்கூடாது, சரியத்து சொல்லும். தூங்குகிற தகப்பனை எழுப்பக்கூடாது அப்படின்னு நின்றுகிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா காலையில பாங்கு சொல்ற நேரத்தில் விழித்து பார்த்தது, காலையில பாங்கு சொல்ற நேரத்தில் விழித்து பார்க்க சிறிய சக்தி ரஹ்மத்துல்லா தண்ணீரோடு விழித்துக் கொண்டு நிற்கிறார்கள். அந்த தாய் பார்த்த உடனே, ஏ தம்பி ராத்திரி முழுக்க நிற்கிறாயா, ராத்திரி முழுக்க நிற்கிறாயா, அல்லாஹ் மைக்கி ஹாஜத்த ஹுக்கமா யக்லி ஹாஜத்தி, அல்லாஹ் என் தேவையை என் பிள்ளை பூர்த்தி செய்வதை போல அந்த தேவையை என் பிள்ளை என்னென்ன கேட்கிறான் அத்தனையும் கொடுத்து விடு. அன்னைக்கு அவர் வழியுள்ளார். அந்த தாய் செய்த துவா என்று செய்தார்களோ அன்றே அவர் இறைநேசராக மாறிப்போனார். ஒரு நாளாவது இந்த யஸ்தான் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இப்படி ஒரு யஸ்தான், அவர்களை மனதை மகிழ வைக்கிற யஸ்தான் செய்ததுண்டா? அறிவொழி இல்லாத போய் கேட்டாங்களா, அஞ்சு தீனார் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, இந்த அஞ்சு தீனாரை எப்படி செலவழிக்கணும்னு கேட்டாங்களாம். அஞ்சு தீனார் சம்பாதிக்கிறார், எப்படி செலவழிக்கணும்? அறிவின் கருவனும் அறிவெளி எல்லாம் சொன்னார்கள். ஒரு தீனாரை, முதல் தீனாரை தன் தாயிடத்தில் கொடுக்க வேண்டும், இரண்டாவது தீனாரை தன் தகப்பனிடத்தில் கொடுக்க வேண்டும், மூன்றாவது தீனாரை தனக்கும் தன் குடும்பத்திற்கும் வைத்துக் கொள்ள வேண்டும், நான்காவது தீனாரை சொந்தத்திற்கு கொடுக்க வேண்டும், ஐந்தாவது தீனாரை சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும். 500 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிச்சா இந்த அஞ்சு அமைப்பிலை செய்பவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? முதல் 100 தாய்க்கு, இரண்டாவது 100 தகப்பனுக்கு, மூன்றாவது 100 தனக்கு, நான்காவது தன் சொந்தத்திற்கு, ஐந்தாவது சமூகத்திற்கு, எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? இதுதான் மார்க்கம் கட்டுத்தந்த அஹ்சான். அஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரியாக இருங்கள். அல்லாஹ் பேசுகிறார். உமான் நபி குமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், நான் மேராஜிலே சொர்க்கத்தில் அழகாக குரான் ஓதுகிற குரலை கேட்டேன். ரொம்ப அழகாக குரான் ஓதிக்கொண்டிருந்தார்கள். யார் என்று போய் பார்த்தால் ஹாரிசத் இப்னு நுஃமான் என்ற நம் போலர் தான் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, நாயகமே இந்த ஹாரிசத் இப்னு நுஃமான் சொர்க்கத்திலேயே குர்ஆன் ஓதுகிற காரி, இந்த உலகத்தில் இல்ல சொர்க்கத்திலேயே குர்ஆன் ஓதுகிற காரி என்று சொன்னார். அவர் என்ன செய்தார் என்று கேட்க தாயின் அன்பை பெற்றார் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் அன்பை பெற்றார், தன் பெற்றோர்களின் அன்பை பெற்றார், அதனால் சொர்க்கத்திலே ஓதுகிற வாய்ப்பை பெற்றார். அன்புக்குரியவர்களே யோசிக்கும், பெற்றோர்களுக்கு உபகாரியாக மாறிப்போயிருக்கிறோமா? இரண்டாவது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். மூன்றாவது கட்டளையாக அல்லாஹ் சொல்லுவான், வலா தக்துலு அவுலாதக்கும் மின் ஹஷியத்தி இம்லாக், உங்களுடைய குழந்தைகளை வறுமையை எண்ணி கொன்று விடாதீர்கள் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நஹ்னு நர்சுக்குக்கும் வையஹும், அவர்களுக்கும் உங்களுக்கும் ரிசுக்கு கொடுப்பது நான் தான். ரிசுக்கை நீங்கள் உற்பத்தி செய்வதில்லை. உங்கள் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். என்னான வார்த்தை! ஆனால் இன்றைக்கு நிலை, திருமண ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் எவ்வளவு கொடுமை இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரத்தை கைப்பற்றுகிறார்கள், அல்லாஹு அக்பர், ஈமான் கொள்கிறார்கள். பனு தை கபீலாவினுடைய தலைவர் கைஸ் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா ரசூலின் கரத்தை கைப்பற்றி ஈமான் கொள்ள, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை சொல்லிக் கொடுக்க, கலிமாவை மொழிந்ததற்கு பிறகு தேம்பி தேம்பி அழுகிறார்கள் கைஸ் இப்னு சாத் ரலியல்லாஹ். பெருமானாருக்கு ஒரு பழக்கம், நண்பர் அழுதால் தானும் சேர்ந்து அழுது விடுவார்கள். இன்னைக்கு நம்மால் நண்பன் அழுதா சிரிப்பான், ஏன்னா எப்படியாவது சாவட்டும் சொல்லி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து அழுகிறார்கள். அழுததற்கு பிறகு பெருமானார் கேட்டார்கள், கைஸே நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன என்று கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கைஸ் சொல்லுவார், நாயகமே எனக்கு அழகான ஒரு பெண் பிள்ளை பிறந்தது, நாயகமே ஒரு 6 மாத குழந்தை, அவர் ஒரு கவிஞர் இயற்கையிலேயே, கைஸ் இப்னு சாத். நாயகமே என் பிள்ளையினுடைய அழகு எப்படி தெரியுமா? என் பிள்ளை அப்படியே வெளியே எடுத்துட்டு போய் வானத்தை அலங்கரிக்கிற நட்சத்திரங்களை பார்ப்பேன், வானுக்கு அழகு கொடுக்கிற நட்சத்திரம் அழகா, என் பிள்ளை அழகா என்று பார்த்தால் என் பிள்ளையின் அழகுக்கு முன்னால் அந்த நட்சத்திரங்கள் தோற்று போகும். நாயகமே ஒரு நிலவு பௌர்ணமி நிலவு உலகத்திற்கே இதமான வெளிச்சத்தை கொடுக்கிறது, அந்த பௌர்ணமி நிலவன்று என் பிள்ளையை எடுத்துச் செல்வேன், பௌர்ணமி நிலவு அழகா, என் பிள்ளை அழகா என்று பார்ப்பேன். நாயகமே என் பிள்ளையின் அழகுக்கு முன்னால் பௌர்ணமி நிலவு தோட்டு போகும். நாயகமே அவ்வளவு பேரழகு. ஒரு வயதை கடக்கிற பொழுது எல்லா பிள்ளைகளும் அல்லாஹ்வை சொல்லி, அம்மாவை சொல்லி அழைப்பார்கள். என் பிள்ளை யாபத்தி யாபத்தி வாப்பா வாப்பா என்றே அழைத்த என் பிள்ளை நாயகமே 2 வயதை கடக்கிற பொழுது என் தேவைகளை எல்லாம் என் பிள்ளை செய்யும், உணவு கொண்டு வந்து கொடுக்கும், தண்ணீர் கொடுக்கும், எல்லாம் என் பிள்ளைதான் செய்யும். நாயகமே பொம்பளை பிள்ளை இயற்கையிலேயே செஞ்சுட்டு தான் இருக்கும். 3 வயதை தாண்டுகிற பொழுது இந்த பிள்ளை என் பிள்ளைய அடுத்தவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதா, இதான் அய்யாமுல் ஜாஹிலியா, என் பிள்ளைய அழகான பிள்ளைய இன்னொருத்தனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதா என்று பாலைவனத்திற்கு அழைத்துச் சென்றேன். என் பிள்ளை விளையாடத்தான் என்று நினைத்தது, பெரிய குழி ஒன்றை தோண்டினேன், ஏதோ விளையாடத்தான் என்று தானும் தோண்டியது, அதன் மீதும் தூசி பட்டிருந்தது, என் மீதும் பட்டிருந்தது, தன் மீது இருக்கிற தூசியை கூட பார்க்காமல் என் மீது இருக்கிற தூசியை என் பிள்ளை துடைத்தது. நாயகமே என் பிள்ளை துடைத்தது. உள்ளே இறங்கு என்றேன், தகப்பனார் விளையாடத்தான் அழைக்கிறார் என்று குழிக்குள்ளே இறங்கியது. படு என்றேன், என் பிள்ளை என் பேச்சை கேட்டு படுத்தது. நாயகமே வேக வேகமாக மண்ணை தள்ளினேன், மண்ணை தள்ளினேன், யாபத்தி யாபத்தி யாபத்தி என்று அது அலறிய அலறல் இன்னும் என் செவிகளில் விழுகிறது. நாயகமே அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? உயிரோடு என் பிள்ளையை, என் பிள்ளையை புதைத்த பாவி நான், பாவி நான், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? கூட்டத்தை கிழைத்துக் கொண்டு பனு அன்மார் கூட்டத்தினுடைய தலைவர் வருகிறார். அவர் வந்து சொன்னார், நாயகமே இவர் பரவாயில்ல, இவர் பரவாயில்ல, நான் என் பொம்பளை பிள்ளையோடு போயிட்டு இருந்தேன், ஒரு கிணறு வந்தது, அழுங்காம தூக்கி உள்ள தள்ளி விட்டுட்டு போயிட்டே. நாயகமே அந்த புள்ள கத்தின கத்தி இருக்குது, அப்பா காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அது அலறிய அலறல் இன்னும் என் செவிகளை துளைக்கிறது. அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அல்லாஹு அக்பர். ஜிப்ரயீல் வருகை தந்தார்களே. திரியத்துல் கலபி கபீலாவின் தலைவன் நான் நாயகமே, இரக்கமே இல்லாமல் 40 பெண் பிள்ளைகளை என் கையால் உயிரோடு புதைத்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானோ? இரக்கத்தின் தாயகம் நபிகள் நாயகத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பூமான் அழுகிறார்கள், அழுகிறார்கள், அழுகிறார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவர்களையும் மன்னித்து விட்டதாக செய்தி வந்ததற்கு பிறகுதான் அண்ணன் பெருமானார் ஆறுதல் அடைந்தார்கள். பையாமுல் ஜாஹிலியாவிலே அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான், பெண் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். இது அபுஸிராகது கும்பில் உன்சா, அவள் பஷாரத் அப்பா, அவள் பஷாரத். பொம்பளை பிள்ளையை அல்லாஹ் சொல்லும் போது பஷாரத், வீட்டிலேயும் சமூகத்திலேயும் அவள் நிம்மதி. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது யார்? அன்புக்குரியவர்களை யார், பாப்பா நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு உடல் நலமாக இருக்கிறதா? இந்த பிள்ளையவா உங்களுக்கு குறை செய்ய மனம் வந்தது, இந்த பிள்ளையா என்று கேட்கிறான் அல்லாஹ். வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக், வறுமையை பயந்து உங்கள் பிள்ளைகளை கொண்டு விடாதீர்கள். ரிசுக்கு கொடுக்கிறவன் நாங்கிறான் அல்லாஹ், ரிசுக்கு கொடுப்பவன் அல்லாஹ். உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அல்லாஹ் தானே ரிசுக்கு கொடுக்கிறான். ஷக்கீக்குல் பல்கி ரமத்துல்லா கூட சொல்லுவார்கள், அவங்க வியாபாரத்துக்காக புறப்பட்டு போறாங்க. ஷக்கீக்குல் பல்கி ஒரு நொண்டி குருவி ஒண்ணு உட்கார்ந்துருக்கு, அந்த குருவியவே பாக்குறாங்க, இது நொண்டி குருவி, இதுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா என்றபடியே உட்கார்ந்துருக்கிறாங்க. நொண்டி குருவியை பார்த்துட்டு ஒரு நல்ல குருவி உணவை கொண்டு வந்து நொண்டி குருவிக்கு ஊட்டிட்டு இருக்கு. வியாபாரத்துக்கு போக பேசாம வீட்டுக்கு போயிட்டாங்க. நொண்டி குருவிக்கே ரிசு கொடுக்கற அல்ல, நமக்கு கொடுக்க மாட்டானா? நேரா போய் வீட்டுல உட்காந்துட்டாங்க. நாலு நாள் ஆச்சு, அஞ்சு நாள் ஆச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, புவாவுக்கு வழி இல்ல, யாரு வந்து கொடுக்கற மாதிரி தெரியல. நேரா போய் உஸ்தாத்திட்ட கேட்டாங்க, நொண்டி குருவிக்கே எல்லாம் ரிசு கொடுத்தான், நானும் கொடுப்பான்னு சொல்லி உட்காந்துட்டேன். காணா உஸ்தாத் சொன்னாரு, நீ ஏன் நொண்டி குருவியை பார்க்கிற, அதுக்கு உணவு கொடுத்த குருவியாக நீ இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டாமா? நீ உணவு கொடுக்கும் குருவியாக நொண்டியாக இருக்க வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகிறாய்? உணவு கொடுக்கிற குருவியை தான் நீ பாடமாக எடுக்க வேண்டும். உன்னின் மூலமாக பல ஆயிரம் பேர்களுக்கு பசி தீர வேண்டும், மார்க்க பசி தீர வேண்டும் என்று சொல்ல அவர்கள் கல்வி பணியை தொடர்ந்தார்கள் என்பது வரலாறு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரிசுக்கு கொடுக்கிற பொறுப்பை தான் எடுத்து வைத்திருக்கிறார். அதனால பெண் பிள்ளைகளை கொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு அன்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வரும்போது ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா அதை வர்ற வருத்தே அருமையா இருக்கும், அப்படி சாக்லேட் 5 ஸ்டார் அது இதுன்னு பறக்கும். அதே பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா கபரஸ்தால இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரியும் வருவான். வரும்போதே அந்த பல்சே இருக்காது உடம்புல, அப்படியே வர்றது, அப்படியே தொங்க போட்டுட்டு தோல, என்னப்பா குழந்தை பிறந்திருக்கு, நம்மளே தெரிஞ்சுக்கலாம், பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. அதை சொல்வதற்கு கூட மனம் இல்லையா? அன்பிற்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லித் தருகிறான், வலா தக்துரு அவுலாதக்கும் மின் இம்லாக். நான்காவதாக அல்லாஹ் சொல்லுவான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன், மானக்கேடான காரியத்தின் பக்கம் நெருங்கவே வேண்டாம். அது போய் செய்யும் சொல்லல, நெருங்கவே வேண்டாம். விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே வேண்டாம். ஃபவாஹிஷ் பாலியல் குறித்த செய்திகளின் பக்கம் நெருங்கவே வேண்டாம். ஆனால் இன்றைக்கு சமூகத்தின் நிலை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், ஃபவாஹிஷுகள் இன்றைக்கு விபச்சாரம் பெருகி போய் இன்றைக்கு சமூகத்தை நாசப்படுத்துகிறது. என்ன காரணம், எதனால்? ஒன்று வரதட்சணை. வரதட்சணை, ஒரு பெண்மணி கள்ளக்குறிச்சியில பேட்டியை கொடுத்தால குரானை கிழிச்சு போட்டுட்டு ஓடுறா, என்ன காரணம் என்று கேட்க சொன்னாள். அல்லாஹ் அக்பர். இளைஞர்களே, நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, நாங்க 4 பொம்பளை பிள்ளை, அத்துக்கூலி எங்களை திருமணம் முடிக்க இந்த சமூகத்தில் ஒருவன் கூட வரவில்லை. டீ ஆத்திரமெல்லாம் 25-க்கு 25 வேணும்னு கேட்கிறான், 15-க்கு 15 வேணும்னு கேட்கிறான். எங்களை மனம் முடிக்க யாராவது தயாராக இருந்தால் நான் இப்படி விபச்சாரம் செய்திருப்பேனா? சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை மாற்று மதத்தை சார்ந்தவன் குர்ஆனை கிழித்து ஓடையிலே போட்டுவிட்டு வா, உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். கிழித்துவிட்டு ஓடையிலே போட்டுவிட்டு அவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால், அன்புக்குரிய சமூகமே யோசிக்க வேண்டும், இந்த வரதட்சணை விபச்சாரத்திற்கான முதல் காரணம். இரண்டாவது பேபர் தான், ஹயா இல்லை. இன்றைக்கு பரதா கலாச்சாரம் மார்க்கம் ஒரு பெண்ணை இஸ்லாமிய மார்க்கம் மாணிக்கமாக பார்க்கிறது. மாணிக்கத்தை பியூரோக்குள்ள உள்ளதான வைப்போம், ஆனா நாம கூழாங்கற்களாக பர்தா இல்லாமை. இன்றைக்கு விபச்சாரத்திற்கான இரண்டாவது காரணம், சர்வசாதாரணமாக இன்றைக்கு ஐடி துறையை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள், ஒரு கட்டுக்குள் எல்லாம் எங்களை வைக்காதீர்கள். ஒரு இளைஞன் சொன்ன வார்த்தை, அதில் கோச்சுக்காதீங்கன்னு ஆரம்பிச்சார். கோவிக்கல தம்பி சொல்லுங்க, உலக நாடுகள் முழுவதை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆமா தெரிஞ்சிருக்கிற, எல்லா நாட்டிலையுமே ஐரோப்பிய உலகத்திலே அந்த இளைஞன் ஆரம்பிச்ச வார்த்தை, ஐரோப்பிய உலகத்திலே இன்றைக்கு பழகுகிறார்கள். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழகினதுக்கு பிறகு ஒத்து வந்துச்சுன்னு சொன்னா பிரெண்ட்ஸாக பழகுவார்கள், ஒத்து வந்தால் திருமணம், இல்லை என்றால் இல்லை. விபச்சாரத்திற்கு லைசன்ஸ் கேட்கிறீர்களா? விபச்சாரத்திற்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஐரோப்பிய உலகம் 1400 ஆண்டுகளாகவே யூதர்களும் 850 ஆண்டுகளாக ஐரோப்பிய உலகமும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமிய பண்பாடுகள் நாகரிகங்களை அழிக்க வேண்டும் என்பதாக இஸ்லாத்தோடு போரிட்டுக் கொண்டிருக்கிற இரண்டு சக்திகள், ஒன்று ஐரோப்பிய சக்தி, இன்னொன்று யூத சக்தி, ஒரு வகையில் நம்மை வெட்டி கொண்டு விட்டார்கள், வெட்டி கொண்டு விட்டார்கள். வெட்கப்படுகிறோம் அன்புக்குரியவர்கள், வெட்கப்படுகிறோம். ஐரோப்பிய கலாச்சாரம் உள்ளே நுழைந்து விட்டது. நம்ம பிள்ளைய டெய்லி ஸ்கூலுக்கு புக்கை தூக்கிட்டு போகுது, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னைக்காவது பார்த்தோமா? தினமும் பல கோயில்களை சிறுக்கை நம் பிள்ளைகள் சுமந்து கொண்டு செல்கிறார். 12வது புக்கை தொடர்ந்து பாருங்க, முதல் பக்கம் என்ன இருக்கு? ஆனா கொஞ்சம் கூட மனம் அளிக்கவே இல்லை இந்த சமூகத்திற்கு. ஐரோப்பிய கலாச்சாரத்தை சுமந்து கொண்டு வெட்கமில்லாமல் அலைவது இன்றைக்கு நம் சமூகத்திற்கு மனம் அளிக்கவே இல்லை. ஒரு இஸ்லாமிய பெண் வக்கர்ண பி முயூத்தி குண்ணுஜாகிலியத்தில் ஊழா, வீட்டுக்குள்ளே இருங்கள், இதுதான் உங்களுக்கு அழகு என்று மார்க்கர் சொல்லி இருக்க, வீட்டிலே இல்லாமல் வெளியே சுட்டுவதை அழகாக கருதுகிற பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிற உலகம் இது. யோசிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷம் அல்லாஹரமின் ஹவமா பத்தன். மூணாவது தீய நண்பர்கள். இன்னைக்கு நட்பு முறை எப்படி இருக்குங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு போய் பார்க்கிறதே இல்லை. தீய நண்பர்கள். நாலாவது தீய கலாச்சாரம் விபச்சாரத்திற்காக துணை வருகிறது. அஞ்சாவது தொலைக்காட்சி. அல்லாஹு அக்பர். ரெண்டு மொண்டாட்டி இல்லாத சீரியலே இல்லை. ஏதாவது இருக்கா? இவர் அவரை கூட்டிட்டு போக, அவர் இவரை கூட்டிட்டு போக. நான் சமீபத்தில் பத்திரிகையில் படித்தேன், மீனாட்சின்னு ஒரு தீ, என்ன மீனாட்சின்னு ஒரு தீயை ஒருத்தன் டைவர்ஸ் கொடுத்துட்டான், மீனாட்சியை டைவர்ஸ் கொடுத்துட்டான். இது தொலைக்காட்சியில் நடந்தது. ஒரு அஞ்சு பொம்பளை ஒன்னா சேர்ந்து மீனாட்சி வீட்டுக்கே போச்சுக்கலாம், அதுல நம்ம பொம்மனை ஒண்ணு போய் எப்படியாவது சேர்ந்து வாழன்னு அட்வைஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அவன் காத ஆகி நடிச்சிருக்கிறா, இவ போய் அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கு அஞ்சு பேர் சேர்ந்து எப்படியாவது சேர்ந்து வாழும். அன்புக்குரியவர்களே, இந்த தொலைக்காட்சி வந்தது, சமூகத்தின் ஒழுக்கங்கள் தொலைந்து போனது இல்லையா? விபச்சாரத்திற்கான ஏஜென்ட்களாக இன்றைக்கு தொலைக்காட்சி இருக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களே இது மிக இல்லை. ஆறாவது கணவனின் கண்டுகொள்ளாமை. இன்னைக்கு குடும்ப பெண்கள் நிறைய பேர்கள் வலிந்து வருகிற அவளச் சூழல், அல்லாஹ் கோவையை காப்பாற்ற வேண்டும். வெளிநாடுகளில் தொடர்பு இருக்கக்கூடிய, வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய இந்த ராமநாதபுரம் தஞ்சாவூர் பகுதிகளில் எல்லாம் இது போன்ற சீரழிவுகள் ஏராளம். கணவனின் கண்டுகொள்ளாமை, திருமணம் முடித்துவிட்டு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அங்கே அடுத்து குழந்தை வளர்ப்பின் சீர்கேடுகள். இந்த குழந்தை எப்படி வளர்க்கறதுன்னு இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு தெரியல, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறான். சமீபத்திலே படித்தேன், எனக்கு பைக் வேண்டும் என்று தகப்பனிடத்தில் கேட்க, அல்ல ரெண்டு காரை கொடுத்துருக்கும் போது உனக்கு எதுக்குடா பைக் அப்படின்னு இவர் தகப்பனாரு பிள்ளைகிட்ட சொல்ல, ஆமா ஒரு காலு கீர் போடுறதுக்கு இன்னொரு கால் பிரேக் போடுறதுக்கு நானா. ரெண்டு கால் அல்லாஹ் கொடுத்திருக்கிறது நியாயம்தான், ஒன்னு கீர் போட ஒன்னு பிரேக் போட. எனக்கு முதல்ல வண்டிய வாய்ப்புடுந்திருக்கான். அன்புக்குரியவர்களே, அப்ப குழந்தை வளர்ப்பினுடைய சீர்கேடுகள் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே மிகுந்து போய் நிற்கிறது. எட்டாவது காரணம், உபச்சாரத்திற்கு தீன் இல்லை, மார்க்கத்தை கொடுக்க தவறிவிட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி கல்வி கல்வி மோகம். இது என்ன கல்வி? இன்னைக்கு இன்ஜினியர்லாம் பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்துட்டான். யாரும் கோச்சுக்க வேண்டாம். இன்ஜினியர்லாம் ஒன்னா சேர்ந்து அதிர்த்து நாங்கள் எங்க பிச்சை எடுத்தோம் கேட்க வேண்டாம். அந்த லெவலுக்கு போயிடுச்சு இன்னைக்கு கல்வியினுடைய தரம் இல்லையா? ஆனால் மார்க்கம் குறித்து கொஞ்சமாவது அக்கறை வந்திருக்கிறதா நம் சமூகத்திற்கு? இந்த மார்க்கமின்மை விபச்சாரத்திற்கான பல காரணங்களில் இவையும் ஒன்று. அதனால அல்லாஹ் ஒற்றை வரையிலே சொன்னான், விபச்சாரத்தின் பக்கம் அருவருக்கத்தக்க காரியத்தின் பக்கம் நெருங்கவே வேண்டாம். அஞ்சாவதாக அல்லாஹ் சொல்லுவான், வலா தத்துலும் நஃசல்லத்தி ஹரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், யாரையும் கொலை செய்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலம். கொலை செய்கிற உரிமை, உயிரை கொடுத்தவளுக்கு தான் உயிரை எடுக்கிற உரிமை இருக்கிறது, வேற யாரும் யாரையும் கொலை செய்துவிடக் கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்திலே வாளை தூக்குகிற பொழுது ஒரு லாயிராக இல்லலான்ட்டாரு. உஸாமா வாளுக்கு பயந்துதான் என்று வெட்டி விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு செய்தி போகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் ஷகக்த கல்பா, நீ என்ன அவர் உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா? அவர் உள்ளத்திற்குள்ளே ஈமான் இல்லை, வாளுக்கு பயந்து என்று பிளந்து பார்த்தாயா? யாரையும் கொள்ளுகிற தகுதி யாருக்கும் இல்லை. இந்த அஞ்சையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அறிவாளிகள் இதை புரிந்து கொள்வார்கள். அல்லக்கும் தாக்கினும் அடுத்து ஒரு நாள் அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபு மாலல் யத்தீம் இல்லா பில்லத்தி ஹி அஹ்சன். ஆறாவதாக அல்லாஹ் சொல்லுவான், யத்தீமினுடைய பொருளை தொட்டு விடாதீர்கள், நெருங்கி விடாதீர்கள். வலா தக்ரபு மாலல் யத்தீம், யத்தீமினுடைய பொருளை தொட்டு விடாதீர்கள். இறைவனுக்கு பிடிக்காது. பெற்றோர்களை அல்லாஹ் அழைத்துக் கொண்டால் அந்த பொருளுக்கு அல்லாஹ் பொறுப்பாளியாகி விடுகிறான். ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாமா ஷஃபி ஷாப், ஒரு ரகசியம், அழகான ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு நேர்பாதை ஒன்றிருக்கிறது, ஒரு குறுக்கு பாதை ஒன்றிருக்கிறது, ஷார்ட் லைன் ஒன்று இருக்கிறது. அல்லாஹுவை அடைவதற்கான குறுக்கு பாதை என்ன தெரியுமா? ஒரு யத்தீமை நீங்கள் கைப்பிடித்து வளர்த்து வாருங்கள் என்றார்கள். நம்ம காரியங்கள் அத்தனையும் அல்லாஹ் கைகூட செய்து விடுவார். ஒரு அனாதையை, தன் குடும்பத்தில் இருக்கிற எத்தீமை எடுத்து நீங்கள் பராமரிக்க ஆரம்பித்து விட்டால் நம் காரியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பராமரிக்க ஆரம்பித்து விடுவான். காரணம், அல்லாஹுவின் பொறுப்பில் இருப்பவன் எத்தீம். பெருமானாரிடத்தில் ஒரு கேஸ் வருது. நாயகத்திட்ட ஒரு யூதருடைய நிலத்தை ஒரு எத்தீம் அபகரித்துக் கொண்டார். பெருமானார்ட்ட பிரச்சனை வரும்போது நாயகம் யூதருக்கு சொந்தமான நிலத்தை யூதருக்கு கொடுத்து விட்டு, இந்த எத்தீம் நீங்கள் இந்த நிலத்தை எடுக்க முடியாது என்று சொல்ல யத்தீமின் முகம் வாடி போகிறது. அதற்கு பிறகு பெருமானார் கேட்டார்கள், இந்த யத்தீமுக்கு நிலத்தை யாராவது வாங்கித் தருகிறீர்களா என்று கேட்க அபு தஹதார் அலி அல்லா சொன்னார்கள், நாயகனே, நான் வாங்கித் தருகிறேன் என்று சொல்லி அந்த நிலத்தை யூதனிடத்திலிருந்து யத்தீமுக்கு வாங்கி கொடுத்து முகம் சந்தோஷப்படுவதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் யத்தீமின் முகத்தை இப்படி மலர வைக்கிறாரோ அவரை நான் தாரு சலாம் என்ற சொர்க்கத்திலே சந்திப்பேன் என்றார்கள். தாரு சலாம் என்ற சொர்க்கத்திலே யத்தீமின் முகத்திலே சந்தோஷத்தை கண்டால் என் முகத்தில் மலர்ச்சி ஏற்படும். பண்புக்குரியவர்களே, இந்த யத்தீமின் பொருளை தொட வேண்டாம். ஏழாவதாக, அவுஃபுல் கைலவல் மீசான், அளவு நிறுவையில் சரியா இருக்கணும்ங்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள் வாங்கிறதுக்கு ஒரு திராசு வச்சிருந்தா, கொடுக்கிறதுக்கு ஒரு திராசு வச்சிருந்தா, வாங்கிறதுக்கு ஒரு படி கொடுக்கிறதுக்கு ஒரு படி. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அளித்த வரலாறுகளை பேசுகிறார். இன்றைக்கும் இது சர்வசாதாரணமாக நடக்கிறது. தண்ணியை போட்டு ஒரு விற்பனை, தண்ணி போடாம விற்பனை, கோழிக்கடை ஆட்டுக்கடையில அல்லாஹு அக்பர். யாரும் கோச்சுக்க வேண்டாம். தண்ணியை ஊத்தி ஊத்தி ஒரு கிலோவுக்குள்ள எப்படியாவது 100 கிராம் தண்ணியை சேர்க்கிறான். அளவு நிலையில் யார் மோசடி செய்கிறார்களோ, இது வேண்டாம் என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அலுவலக மோசடி, இன்னைக்கு அலுவலக மோசடி நடக்கிறது. 8 மணி நேரம் வேலைன்னு சொன்னாக்கா 2 மணி நேரம் இருந்துட்டு ஓபி அடிக்கிறான். இதுவும் இதிலேதான் கட்டுப்படும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான், முதலாளியை ஏமாற்றுகிற வேலை செய்பவர்கள் இவர்களும் அளவு நிர்வகையில் மோசடி செய்பவர்கள். அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். எட்டாவதாக அல்லாஹ் சொல்லுவான், இதா குல்தும் ஃபாதிலு, நீங்கள் எதை செய்தாலும் நேர்மையாக நீதமாக செய்யுங்கள் என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். செய்வதில் நீதம் வேண்டும். அல்லாஹ் அக்பர். ஒரு அழகான வரலாறு, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்துக்கு முன்னாடி உமர் அலி அல்லாஹு தஆலா பாலைவன பகுதியில் அந்த காட்டு வெளியில சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு பாதிரி பார்த்து விடுகிறார். இரவு நேரத்தில் இங்க வந்து தங்குமேங்கிறாரு. உமர் அலி அல்லாஹ் போய் அந்த பாதிரி இடத்திலே தங்குகிறார்கள். காலை பார்க்கிறாரு, கையை பார்க்கிறாரு, தோலை பார்க்கிறாரு, எல்லாத்தையும் வயிற்ற பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொன்னாரு, நீங்கள் அரபு நாட்டை சார்ந்தவரா? ஆம். ஒரு காலம் வரும், இந்த இடம் உங்கள் காலடிக்கு வரும், இந்த இடம் உங்கள் அரசியலுக்கு வரும். உமர் அலி அல்லாஹ் ஒட்டகம் மேய்க்கிற ஒரு மனுஷன். உமர் அலி அல்லாஹ் சிரிக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தரை பார்த்து, நீங்க இன்னொரு 10 வருஷத்துல ஒரு 5000 கோடிக்கு அடிபடுங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் என்ன செய்வாரு? ஒரு மாரிய பார்த்து சிரிப்பார்ல. இதே மாதிரி உமர் அலி அல்லாஹு தஆலா அவரே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறார். பாவம், 5000 கோடிக்கு அதிபதினா அவர் பார்ப்பாரு. நம்ம ஆட்டோ 50,000க்கே போகாது, அஜரத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஜோசியம் கீசியம் பாக்குறாரா சொல்லிடுவாங்க. இதே மாதிரி அவரு சொல்ல உமர் அலி அல்லாஹு தஆலா அவர் சிரி சிரிச்சாங்க. அப்ப அவர் ரொம்ப உஷாரான மனுஷன். என்ன வராதுன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா வராது. நாங்க உமர் அலி அல்லாஹ் அதான் வராது. வந்தா இந்த இடத்தை எனக்கு நீங்க கொடுத்துடணும், வந்தா இந்த இடத்தை எனக்கு கொடுத்த எக்ரிமெண்ட் போடுங்க என்று சொல்லி கடைசியில் ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து வாங்கிட்டு விட்டாரு, கை நாட்டை வாங்கிட்டு விட்டாரு. உமர் அலி அல்லாஹ் ஆட்சிக்கு வருகிறார்கள், இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்து அந்த இடம் உமருக்கு வருகிறது. அப்ப அந்த பாதிரியார் கொண்டு வந்து அந்த பேப்பரை நீட்டினாரு. அப்பதான் உமர் அலி அல்லாஹு தஆலா பார்க்கிறார்கள், தோழர்களையும் பார்க்கிறார்கள், இந்த நீதமாக எப்படி நடப்பது. தோழர்கள் சொன்னார்கள், உமர் என்றைக்குமே நீதி தழுவியது கிடையாது, நீதி வழுவியது கிடையாது. கொடுத்த நிலம் அவருக்கே இருக்கட்டும். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், இது அக்குள்தும் நடந்தால் நீதமாக நடங்கள். 9வதாக அல்லாஹ் சொல்லுவான், ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் என்னென்ன கடமைகளை சொல்லி இருக்கிறானோ அது முழுவதையும் அலஸ்து பிறப்பிக்கும். அல்லாஹ் கேட்டான், நான் தானே ரட்சகன் கேட்கும் போது எல்லாம் ஆமா சொல்லிட்டு வந்திருக்கோம். அல்லாஹினுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹினுடைய ஒப்பந்தத்தை இந்த நாளையும் சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான், ததக்கரும், நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்லுகிறேன். இதில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் உங்களை கடுமையாக கண்டிப்பேன் என்பதை அல்லாஹ் சூசகமாக சொல்லி காட்டிவிட்டு 10வதாக கடைசியாக சொல்லுகிறான், இன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, என் வழியும் என் தூதரின் வழியும் தான் சிராத்தே முஸ்தகீம், நேரான பாதை. நானும் என் ஹபீபும் எதை சொன்னோமோ அது நான் உங்களினுடைய ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் ரோல் மாடல் உங்களுக்கு நானும் என் ஹபீபும் என்கிறான். சாப்பிடுகிறீர்களா, பேசுகிறீர்களா, தூங்குகிறீர்களா, செயல்படுகிறீர்களா, எல்லாம் எங்கள் ரோல் மாடல். கண்மணியின் ரோல் மாடல் இருக்க வேண்டுமே தவிர கதாநாயகர்களின் ரோல் மாடல்கள் இருக்கக்கூடாது என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். ஆனால் நாம் யாரை ரோலாக எடுத்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, இந்த பத்தையும் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் இடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அதை செய்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். நேற்று 3 கேள்வி கேட்டிருந்தோம், 20 பேர் எழுதியிருக்கிறாங்க, எல்லாருமே கரெக்டா எழுதியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, இப்படி எல்லாருமே கரெக்டா எழுதியிருந்தா குழுக்கள் போட்டு அதுல 3 பேருக்கு பரிசு கொடுக்கப்படும். குழுக்கள் போட்டு அந்த 3 பேர்களுடைய பெயர்கள் என்னன்னு குழுக்கள் போட்டு, யாரோ ஒருத்தர் அந்த 3 பேர்த்து எடுத்துருங்களேன், அக்குவா எடுங்க. இன்றைய கேள்வி, இன்றைய பன பயானிலிருந்து வரக்கூடிய கேள்வி, முதல் கேள்வி, பெருமானார் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் மதீனாவிற்கு சென்று மதீனாவின் வீடுகளுக்குள் இஸ்லாத்தை புகுத்திய சஹாபியின் பெயர் என்ன? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே மதீனாவிற்குள் சென்று இஸ்லாத்தை புகுத்திய சஹாபியின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே ஒரு சஹாபி குர்ஆன் ஓதுவதை கேட்டார்கள், அந்த சஹாபியினுடைய பெயர் என்ன? ஒரு சஹாபி குர்ஆன் ஓதுறதை கேட்டாங்க, எதனால அவருக்கு இந்த அந்தஸ்து கிடைத்தது? அந்த சஹாபியின் பெயர் என்ன, எதனால அவருக்கு இந்த அந்தஸ்து கிடைச்சது? 3வது கேள்வி, ஓதிய வசனங்கள் எந்த சூரா எத்தனாவது அத்தியாயத்தில் ஆயத்தில் வருகிறது? அல்லா துஸ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ வபில் வாலிதைனி அஹ்சானா வலா தக்ரபு மாலல் யதீம், இந்த வசனங்கள் இருக்கிறதே, வலா தத்துரு அவுலாதக்கும் மின் கஷியத்தி இம்லாக், இது எத்தனாவது சூரா, எந்த சூராவில் எந்த வசனத்தில் இந்த ஆயத் இடம்பெற்றிருக்கிறது? இதுதான் மூணு கேள்வி. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நிறைய நீங்க எழுதிட்டு வாங்க. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று பேர்களினுடைய பெயர் உங்களுக்கு சொல்லப்படும். இனி நாளைக்கெல்லாம் போடும்போது கொஞ்சம் உங்களுடைய பெயரோட போன் நம்பரையும் சேர்த்து போட்டுருங்க. முதலாவது சையத் நாசிர், சையத் நாசிர் கொஞ்சம் கைதுங்க, அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது ஹாஜா ஹுசைன், கோவை புதூர் காஜா ஹுசைன், அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ். மூன்றாவது என்ன பேரு, ஆசிக் பி ஆசிக் சாய்பாபா காலனி, பி ஆசிக் சாய்பாபா காலனி, வெரி குட் பாரக்கல்லா அல்ஹம்துலில்லாஹ். திரும்பி படிக்கிற மாதிரி எழுதிருங்க ஜார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய எல்லா நோக்கங்களையும் பூர்த்தி செய்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரபுல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ربنا لا تدع لنا في مقامنا هذا ذنبا الا غفرته ولا هما الا فرجته ولا دينا الا اديته ولا مريضا الا شفيته ولا حاجه هي لك رلا الا قضيتها ويسرتها واديتها يا ارحم الراحمين اليك ربي فحببنا وفي اعين الناس فاضلنا ومن سيئات الاعمال فجنبنا وعلى صالح الاعمال فقومنا وعلى صراط المستقيم فثبتنا على عداي عداي عدائك الاسلام فانصرنا اللهم زدنا ولا تنقصنا اللهم زدنا ولا تنقصنا اللهم زدنا ولا تنقصنا اللهم اكرمنا ولا تهنا اللهم عافرنا ولا تؤثر علينا اللهم لا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.